என் சண்டக்காரி நீதா, என் சண்டக்கோழி நீதா, சத்தியமா இனிமே என் சொந்தமெல்லாம் நீதா. என்ன தாண்டி போறவளே ஒரு கண்ணால் ஒரு பார்வை பார்த்து என்ன கொன்ன, சரியா நடந்தாலும் தானாவே சறுக்குற என்னடி என்ன பண்ண. ஏதோ மாறுது போத ஏறுது ஒன்ன பார்க்கையில, ஏதோ ஆகுது எல்லாம் சேருது கொஞ்சம் சிரிக்கையில. என்ன தண்ணி போனா கண்ண கட்டி போனா, என்ன தண்ணி போனா கட்டி போகும் போதே என்ன கொண்டு போன. சண்டக்காரி நீதான், என் சண்டக்கோழி நீதான், சத்தியமா இனிமே என் சொந்தமெல்லாம் நீதான். சண்டக்காரி நீதான், என் சண்டக்கோழி நீதான், அட சத்தியமா இனிமே என் சொந்தமெல்லாம் நீதான். சண்டக்காரி நீதான், என் சண்டக்கோழி நீதான், அட சத்தியமா இனிமே என் சொந்தமெல்லாம் நீதான். சண்டக்காரி நீதான், என் சண்டக்கோழி நீதான், அட சத்தியமா இனிமே சொந்தமெல்லாம் நீதான். சண்டக்காரி நீதான், என் சண்டக்கோழி நீதான், அட சத்தியம்.